பெத்தவுக மன மங்களமா கேட்டிருங்க. சுண்ணாம்பு போல சுருச்ச மோகத்துக்கு எங்கள் சுரிய நர்வ மோசம் எங்கெங்கே வாச்சிச்சோ. வெத்தல போல விரிச்ச மோகத்துக்கு எங்கள் சந்திர நர்வ மோசம் எங்கெங்கே வாச்சிச்சோ. என்னோட பாட்டு ஆட்டம் போடுடா, அக்கறையா கேட்டா அர்த்த நூறுடா, போடு சக்க போடு போடு போட்டா அளந்து போட்டுடா. நேத்து காத்திலோடி போச்சு என்ற வாழ்ந்து பாருடா. அகர்த்த பில்லா நகர்த்த பீஸ், அகர்த்த பில்லா நகர்த்த பீஸ், அகர்த்த பில்லா நகர்த்த பீஸ். அண்ணனோட பாட்டு ஆட்டம் போடுடா, அக்கறையா கேட்டா அர்த்த நூறுடா. உண்மை மறவாதிரு, நூறு ஆண்டு வரை வாழ்வில் வளமாகிரு. வாழைப்பூ போல இரவில் இனி மேலே தூக்கம் ஏது, மார்பு தங்காது மாறாப்பு. அறியா விஷயம் அது நாளை புரியும். அண்ணனோட பாட்டு ஆட்டம் போடுடா, அக்கறையா கேட்டா அர்த்த நூறுடா. இப்படி சூடு தெளிவாகவை எண்ணம் உயர்வாகவை வாழும் காலம் எல்லாம் மண்ணில் மரியாதைவை. பேர்கள் இல்லாத மரமும் உண்டா சொந்த காலில் நீ நில்லே மாணி. நின்ன பின்னாலே ஊரே கேட்கும் அதுக்குள் தம் பட்டம் கூடாதம்மா. கண்ணினுக்கும் நொடியில் எதுவும் நடக்கும் தெரியும், நாளை உனக்கு புரியும். அஞ்சுக்குள்ள நல்ல வழியாளம் பார்த்த அண்ணனோட பாட்டு ஆட்டம் போடுடா, அக்கறையா கேட்டா அர்த்த நூறுடா. போட்டு I love you.